போதா நாக்கு ஊறுது, பக்கத்துல நீயும் வந்தா பேத்து கொட்டுது. முட்டை முட்டையா ஆசை ஏறுது, மூடி வச்சு மூடி வச்சு எடையும் கூடுது. பஞ்சு மூட்டை உண்மையில நந்திய மூட்டவா, கொத்து கொதா முத்தம் போட்டு அனல கூட்டவா. கொக்கு மீன திங்குமா இல்ல என்ன மீனு கொக்க முழுங்குமா, தின்னா பசி அடங்குமா இல்ல என்ன தின்ன தின்ன பசி எடுக்குமா. வாயோடு வாய் வச்சு சொருட்டவா, தோல் மேல நான் தூக்கி ஊர் சுத்தவா, வாயோடு வாய் வச்சு சொருட்டவா. பக்கத்துல நீயும் வந்தா பேத்து கொட்டுது. முட்டை முட்டையா ஆசை ஏறுது, மூடி வச்சு மூடி வச்சு எடையும் கூடுது. பஞ்சு மூட்டை உண்மையில நான் தீய மூட்டவா, கொத்து கொத்தா முத்தம் போட்டு அனல கூட்டவா. நீயும் தீய மூட்டவா, குத்து குத்தா முத்தம் போட்டு அனல கூட்டவா. ஓரே ஓரே ஓரே பர பர சோரே சோரே சோரே.